श्रीमत्यै गोदायै नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते श्रीमुकुन्दगुरवे नमः श्रीमते श्रीपद्मनाभगुरवे नमः अस्मद्गुरुपरम्परायै नमः गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्योदम्पती जगताम्पति नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजि निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। नमस्सभाये ऐषम वर्षीय शुभकृत नामक वर्षीय संस्कृत भाषायां क्रियमाणे उपन्यासे अद्यतन पद्यं भवति सप्तविंशतितमं कूडारे वेल्लुं सीर् गोविन्दा इति आरभ्यमानं पद्यम्। षड्विंशतितमपद्येन माले मणिवण्णा इत्यारभ्यमानेन पद्येन व्रतस्य कृते यानि अपेक्षितानि शङ्खः चर्मवाद्यं गायकाः मङ्गलगायकाः दीपाः ध्वजाः वितानम् एतत् सर्वमपि व्रतस्य कृते एव व्रतस्य समापनार्थं न तु पुरुषार्थः साक्षात्। तर्हि कृष्णः इदानीं पृच्छति गोपकन्याः पूर्वमेव भवतीभिः पृष्टं खलु किं किम् अपेक्षितं तत्सर्वं पृष्टं खलु इतोपि किं वा रोचते युष्मभ्यम् इति पृच्छति कृष्णे। वदन्ति गोपकन्याः यानि अस्माभिः याचितानि तानि व्रतस्य समापनार्थम् एव किन्तु तत्समापनानन्तरम् अस्माभिः किमपि अन्यत् याच्यते इदानीम्। मूढनैपेदु मुळङ्गै वैवार इति क्षीरान्नं याच्यते किन्तु तच्च क्षीरान्नं कृष्ण एव साक्षात् भवति। पद्यम् एवं कुडारे वेल्लुं सीर् गोविन्दा उन्दन्ने पाडि परैकोंडु यां पेरु सन्मानं नाडु पुगळुं परिसिनाल् नन्राग சூடகமே தோள் வளையே தோடே சிரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமறிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே சிரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலு ரம்பாவாய் கோவிந்தா இது திரிவாரம் உச்சியதே கோதாதேவியா अस्मिन् पद्ये त तदनन्तरं षड्विंशतितमपद्ये तदनन्तरं एकोनत्रिंशत् पद्येऽपि कलौ गोविन्दनामसङ्कीर्तनं कलौ नामसङ्कीर्तनं कलौ गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द गोविन्द इति स्तौति गोदादेवी गां विन्दति ददाति इति गोविन्दः स च गोविन्दः कीदृशः कूडारै वेल्लुं सीर्गोविन्दा कूडारै इत्युक्ते ये कृष्णम् उदासीनवत् भावयन्ति नो चेत् ये कृष्णस्य वैरिणः येषु कृष्णभक्तिरेतावता न जाता एते सर्वेपि कूडारे बहु स्वारस्यतमम् ऐतिह्यं वर्तते कूडारे इत्यस्य पराशरभट्टार्याः एकदा श्रीरङ्गक्षेत्रे श्रीरङ्गनाथं दर्शयितुं गतवन्तः पराशरभट्टार्याः तदा श्रीरङ्गनाथस्य तिरुमञ्जनम् इति स्नानादिकं जातम् स्नानात् अनन्तरं नूतनवस्त्रधारणं क्रियते खलु कार्यते खलु तन्न जातमिदानीं स्नानं जातं भगवतः मूर्तेः स्नानं जातम् स च भगवान् प्रक्लिन्न अथवा आर्द्रवस्त्रेण तिष्ठति तदा तं पश्यन् पराशरभट्टार्याः किञ्चित् पद्यं रचितवन्तः त्वं मेऽहं मे कुतस्तत् तदपि कुतः इदं वेदमूलप्रमाणात् कश्चन आयाति भगवन्तं द्रष्टुं तर्हि भगवान् तस्मै एवं वदति भोः त्वं मे तर्हि स च मनुष्यः स वदति अहं मे न अहं मे अहं तु मम एव कुतस्तत् इति भगवान् पृच्छति भोः कुतः तत् त्वं तवैव इति तर्हि सः वदति तदपि कुतः यत् भगवान् वदति अहं तव इति तदपि कुतः इदं वेदमूलप्रमाणात् भोः एतत्तु वेदाख्यप्रमाणेन ज्ञायते इति तर्हि सः प्रतिवचनं ददाति एतत्तु अनादिकालसिद्धात् अनुभवसिद्धात् भोः त्वं न जानासि मम अनुभवेन एतदेव ज्ञातं मया यत् अहं ममैव अनादिकालात् एवमेव अहं वर्ते तर्हि भगवानपि போஹோ ஏதத் சர்வம் கீதாதி சாஸ்திரேஷு மயா உக்தம் இதி சாதவஹ அபி ஜானந்தி இதி யதா பகவான் வததி தர்ஹி சஹ வததி ஹந்த தேது தவ பக்ஷபாதினஹ தவச தேஷாம் கோபி சம்பந்தஹ வர்த்ததே த்வம் தேஷாம் கிருதே பிரசீததி அதேவ தே ஏவம் வதேயுஹ இதி ச வததி ஏவம் நிரு கலஹே மக்னஹ பகவான் ஆத்ரவத்ரேன கிமபி ஷபமானஹ ஷபன் வர்த்ததே த்வம் மமைவ இதி பகவதா ஷப்யதே இதி பாவஹ தாதுஷஹ அனுபவஹ பராசர பட்டாரியானாம் சச வ்யக்திஹி சச மனுஷ்யஹ சஹ கூடார் இதி வஸ்துதஹ அஸ்மாதுஷஹ அபி கூடார் அஸ்மானு ஜிதவான் பகவான் அஸ்மானபி கிஞ்சத் பரிவர்த்தயித்வா நாம தஸ்ய கைங்கரியே சஹ பகவான் யோஜிதவான் யதி அஸ்மாதுஷாபி சஹ ஜேதும் சக்னோதி தரிஹி ஏதத் ஜகத் சர்வமபி ஜிதம் ஸ்யாத் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா சீர் கோவிந்தா சந்தி பகவஹ குணாஹ பகவதி ஏ குணாஹ பக்தானு ஆகர்ஷந்தி வதந்தி வேதாந்தாச்சாரியா கோதாஸ்துத்யா வாத்சல்யமேவ பவதி பவதஹ தத்து வரதாஜ பஞ்சாஷத் இதி ஸ்தோத்ரே கோதாஸ்துத்யாம் து மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீயாஹ அஹம் மௌனம் ஆச்சரன் அஸ்மி ததாபி கோதே தவ குணாஹ மாம் முகரயந்தி இதி ஆச்சாலயந்தி இதி வதந்தி இதி ஸ்துபந்தி வேதாந்த தேசிகாஹ தாதுஷாஹ பகவதஹ கல்யாண குணாஹ நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயையாபகத ஞானாஹ ஆசுரம் பாவமாஷ்ரிதாஹ இதி பகவத்கீதாதஹ ஏயே கூடாரை ஏயே மூடாஹ இதி வயம் ஜானீமஹ தான் ஜேதும் சக்தஹ பகவான் கோவிந்தஹ காம் விந்ததி இதி கோவிந்தஹ ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமநஹ வியாகரணே வியாகரணம் தூ பஹுகிருதம் ஆச்சாரியைஹி பராசர பட்டாரியாஹ வியாக்யாத கச்சன வியாக்யாத ஏவம் சங்கராச்சாரியாஹ அபி வியாக்யாதாரஹ சத்யசந்த தீர்த்தஹ இதி மாத்வ சம்பிரதாயே அபி வியாக்யாதாரஹ சந்தி கோவிந்த சப்தஸ்ய தே த்ரயஹ அபி ஆச்சாரியாஹ விவித வியாக்யானம் குர்வந்தி தத்கவாம் ஸ்துதிராம் விந்தஹ கோவிந்தஹ இதி பராசர பட்டாரியாஹ வதந்தி தேவானாம் ஸ்துதிம் ஆப்னோதி ப்ராப்னோதி இதி கோவிந்தஹ சங்கராச்சாரியாஹ வதந்தி நஷ்டாம் தரணிம் விந்ததி இதி கோவிந்தஹ கௌ சப்தஸ்ய பஹவஹ அர்த்தாஹ சந்தி பூமிரபி கோ சப்தேன அபிதீயதே அனந்தரம் சத்யசந்ததீர்த்தஹ ஏவம் வதந்தி காம் புவிம் விஷும் தேனம் ஸ்வர்கம் வேதம் வா விந்ததி இதி கோவிந்தஹ இதி கோவிந்த நாம யத் வர்த்ததே தஸ்ய பஹவஹ அர்த்தாஹ கல்ப்யந்தே உந்தன்னை பாடி தவ நாமசங்கீர்த்தனம் கிருத்வா சங்கீர்த்த நாம சங்கீர்த்தனமேவ பிரயோஜனம், கோவிந்த நாம சங்கீர்த்தனமேவ பிரயோஜனம் இது பாவம். வதந்தி ஸ்துவந்தி ஷடகோப மகாமுனிய மொய்மாம் பூம் பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கருள் செய்த கார்மிகள் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கர்மமென் சொல்லீர் தன் கடல் வட்டத்துள்ளீரே. இது பத்யம், அத்தம் பத்யம். மொயம்பாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற தசிய மகர ரக்ஷிதுஹு ஸ்துதிம் ஏன குருவந்தி ஸ்தித்வா தாவித்வா ஏவம் ஏன குருவந்தி தைஹி கிம்வா பிரயோஜனம் அஸ்மின் சம்யக் பிரசரித்தே லோகே இதி பிரச்சந்தி வதந்தி ஷடகோப மகாமுனயஹ. தத்வத் பாடி லஜ்ஜாம் வினா கர்வம் வினா பகவன் நாம சங்கீர்த்தனம் கர்த்தவ்யம். பெருமையும் நானும் தவிர்ந்து இதி வதந்தி ஷடகோப மகாமுனயஹ. பாடி பறை கொண்டு நாடு புகழும் பரிசினால் நன்றாக. வஸ்துத கோபகன்யானாம் பலத்வயம் வர்த்ததே, லோகஸ்தீகத்தே ஏகம் ஸ்வார்த்தே அந்யத். லோகஸ்தீகத்தே பறை பறை இதி பிரார்த்தயந்தி பிரார்த்தயந்தே. யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அஸ்மாகம் கிருதே புரஸ்கார யஹ வர்த்ததே தத் ஏஷஹ லோகஹ சர்வஹ அபி ஜானாது. பாரோர் புகழ படிந்து இத்தியவம் உக்தவதி பிரதமே பத்யே. அதேவ புரஸ்காரஹ அபி யஹ தீயதே தமபி சர்வஹ லோகஹ பஷ்யது இதி பாவஹ. பகவான் கீதுஷஹ சஹ ஆத்மானமபி தாத்தும் நைவ சிந்தயதி. புருஷோத்தமஹ சர்வேஸ்வரேஸ்வரஹ ஜகதுபகிருதி மர்த்யஹ ஆஷ்ரித வாத்சல்ய விவஷஹ பார்த்தம் ரதினம் ஆத்மானம் ச சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகாரஹ சகார இதி ஹி கீதா பாஷ்ய ஸ்ரீமத் கீதா பாஷ்ய பாஷ்யகாராஹ பாஷ்யகாரணம் வச்சனம் ஆத்மானம் சாரதிம் சகாரயதி. அதேவ பகவ பகவத சௌலபியம் சௌஷீல்யம் உதார குணஹ ஏவம் வர்த்ததே சஹ ஆத்மானமபி தாதும் சித்தஹ பவதி. ராமாவதார சமயே யதா ஹனுமான் சீதாம் திருஷ்ட்வா தாம்ச வார்த்தாம் ராமாய நிவேதயதி ததா ராமஹ ஆலிங்கனம் கிருத்தவான். அபார பாராவார பரிக்கா பரிவிருத பரபுர பரிசிருத தவ தவன ஜவன பவன பவ கபிபர பரிஷ்பங்க பாவித சர்வஸ்வதானா. பரிஷ்பங்க பாவித சர்வஸ்வதானா சர்வஸ்வம் தத்தவான் ராமஹ தேன ஆலிங்கனேன. அதேவ பகவான் சர்வஸ்வம் தாத்தும் சித்தஹ அஸ்தி பவிஷ்யதி தஸ்ய பக்தானாம் கிருதே. சூடகமே சூடகம் இதி ஹஸ்தே வித்யமானம் ஆபரண விசேஷம். புராஹி ரசஸ்ய ஆரம்ப சமயே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் இதி அலங்காராதிகம் நைவ குர்மஹ இதி உக்தம். இதானிம் ரதஸ்ய சமாபன வேளாயாம் தற்சர்வம் கிரியதே. சூடகமே தோல் வலையே இத்தியுக்தே ஹஸ்தாபரண விசேஷஹ புஜ ஆபரண விசேஷஹ தோடே ஸ்ருத்யோஹோ வித்யமானம் ஆபரண விசேஷம் செவிப்பு எத்தபி கர்ணஸ்ய உபரி வர்த்தமான புஷ்ப விசேஷ பாடகமும் என்றனைய பல்கலனம் யாம் அணிவோம். பாடகம் பாதையோகோ பூயமானம் கிமபி ஆபரண விசேஷம் பல்கலனம் யாம் அணிவோம். விவிதானி ஆபரணானி வயம் தராமஹ. ஆடை உடுப்பம் நூத்தன வஸ்திராதிகம் வயம் நூத்தன வஸ்திராதிகம் தராமஹ. அதன் பின்னே ததனந்தரம் பால் சோறு க்ஷீராண்ணம் க்ஷீராண்ணம் பக்ஷயிஷ்யாமஹ. மூடனை பெய்து முழங்கை வழிவார கதம் இது சேத்து அஸ்மாக்கம் ஹஸ்தே யதா க்ஷீராணம் ஸ்வீக்ரியதே தஸ்மின் கிருத சமிருத்திஹி ஏவம் பவேத் தச்ச கிருதம் ஸ்ரவதி ஹஸ்தாத் ஸ்ரவதி க்ரமஷஹ பூமௌ பததி இதிவத் க்ஷீராணம் வயம் பக்ஷயிஷ்யாமஹ. கூடியிருந்து குளிர்ந்தேல் ரொம்பாவை விஸ்லேஷ காரணேன எச்ச துக்கம் ஆசீத் தஸ்ய லவலேஷ அபி ந இதானிம் அஸ்மாக்கம் கோவிந்தா இத்தித்வா வயம் த்வயா சக ரமாமஹே இதி பாவஹ. அதேவ குளிர்ந்து தாபம் அபகிருத்தம் பகவதஹ சம்ஸ்லேஷேன இதானிம் அதிசயேன சுகம் வர்த்ததே வர்த்தேத இதி பாவஹ. அத்ர ஸ்வாபதேஷே சம்சார மோஹே வித்யமானாஹ ஜனாஹ யே பகவந்தம் நைவ ஜானந்தி ஞாத்வாபி தம் ப்ராப்தும் பிரயத்னம் நைவ குர்வந்தி தேயேவ கூடாரை இதி பதேன சூச்சியந்து. பகவான் ஹி ஸ்வீயைஹி கல்யாண குணைஹி தாஞ்ச நராதமானபி ஆகர்ஷயித்தும் யத்தனம் பிரயத்தனம் கரோதி இதி பகவதஹ. அதுவா யதா பகவதஹ ஞானம் உதேதி ததனந்தரம் ரகசியத்ரயேன அஷ்டாட்சர மகாமந்திரேன த்வயமந்திரேன இத்தியாதினா தம்ச ஸ்துத்வா கோவிந்தநாம சங்கீர்த்தனமபி கிருத்வா கோவிந்தநாம சங்கீர்த்தனேன பிரபத்திர் சூச்சியத பிரபத்திமபி யதா கரிஷ்யதி தஸ்ய பரமபதே ஸ்ரீவைகுண்டே ப்ரஹ்மானுபவஹ பிரதீக்ஷாம் கரோதி இதி பாவஹ. அத்ர ஸ்வாரஸ்யம் ஐதிஹ்ய விஷயே கிஞ்சித் ஸ்வாரஸ்யம் ஏவம் வர்த்ததே. நம்பி திருவழிதி வளநாடு தாசர் வளநாடு தாசர் இதி கஷ்சன பாகவதோத்தமஹ கேச்சன பாகவதோத்தமாக ஆசன் தே பராசர பட்டாரிம் ஏவம் பிருஷ்டவந்த க்ஷீராணம் பக்ஷயந்தி கலு அபக்ஷயன் கலு கோபகன்யாஹ தஸ்மின் வித்யமானம் கிருதம் தேஷம் முகே ஏவ பவது கிமர்த்தம் தச்ச கிருதம் க்ரமேண பூமௌ அபதத் இதி யதா தே பிருஷ்டவந்தஹ. தர்ஹி பராசர பட்டாரியாஹ ஏவம் உக்தவந்தஹ சாக்ஷாத் கிருஷ்ணஹ திஷ்டதி புரதஹ தம்ச பஷ்யந்த்யஹ கோபகன்யாஹ தம் திருஷ்டுவாபி தேஷாம் கிம் க்ஷீராண்ணம் போக்தும் இச்சா வர்த்தேத. கிருஷ்ணம் பஷ்யந்தியஹ தாஹ க்ஷீராணம் நைவ புக்தவத்யஹ. அதையேவ தேப்யஹ அதவா தஸ்மாத் க்ஷீராண்ணாத் கிருதம் அஸ்ரவத் பூமௌ அபதத் இதி தேஷாம் ஸ்வாரஸ்யதமம் உத்தரமாசீத். அதையேவ கிருஷ்ண அனுபவ பகவத அனுபவ தாதிருஷ பகவத் அனுபவ அனுபவசிய புறத்தக லௌகிக விஷயானுபவ பராஜித பவதி பக்தானம். அனேன சப்த விம்சத்தம பத்தியசிய அர்த்தக ஸ்ராவிதக அனுபூதக சியாத் பவத்பிஹி. ஏததனந்தரம் அக்ரிம த்வனி முத்ரணே கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம் இதி அக்ரிமஸ்ய பத்யஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ. தன்யவாதஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.